உன்னை காணாது ஓயாது என் தேசமே, ஓ நீ மீண்டுவா என் நண்பனே, கண்ணீரோடு ஆராத காயங்களே. நீ செய்த தியாகம் உன் தாய் நாட்டின் மோகம், உன் பேர் சொல்லி வாழும் என்னாளுமே. காலங்கள் போற்றும் கண்ணீர் அள்ளி ஊற்றும், காணாமல் போகும் உன் தாலாட்டிலே. கண்ணீரோடு ரத்தம் ரத்தம் நின்றோயாக, சத்தம் சத்தம் விண்ணில் தோன்றும் யுத்தம் யுத்தம், உன்னை நீக்காமலோயாதது. தியாகம்